పొట్టేస్తాకి ఏ పొట్టేస్తాకి ఏ సక్క పొడే అన్నితో పొట్టేస్తాకి பார்வையால போட்டு தாக்கு நீ பட்டியால பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவு சின்ன பல்ல தாக்கு பல பார்த்து மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு வீலுக்கு பங்கானா காதல் மழையா அதன் தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கதாவில்லையா கல்லண்ணைய கட்டி வைக்கிறான் உன்ன போட்டல போட்டி எங்க ஒட்டி ஒட்டி தாண்டி ஊரு கண்ணி இருக்கு வைகையாட்டு பாலபக்கம் நடந்து போனேனா என்ன ஃபாலோ பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான் கண்ணு கம வச்சு கொள்ளுறியே கொள்ளுறியே எவனும்